பேசு தாயின் தாயே கொஞ்சி பேசு விடதும் இல்ல வாசலும் இல்ல அன்புக்கு பஞ்சம் இல்ல தாழம்பூவே வாசம் வீசு தாயின் தாயே கொஞ்சி பேசு நடந்தா காஞ்சநலம் செழிக்கும் சிரிச்சா கோயில் மணி நடிக்கும் கண்ட கண்ணு படும் Thank you.